శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగవదేవాక్యహారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వెంకటభూషణ మహా గురవే నమః తరంగమానందిని హేమాబ్జ నాయికా సమేతస్తి దేవనాథ పరబ్రహ్మణే నమః రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథాద్యం మంత్రేదిగం లక్ష్మీనాథ సమారంభాం నాదయామున మధ్యమాం మద్పదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామాగద స్థలిత కాణిర్నాజమేన యస్మద్దుదా భగవదోచ్యుతైక సింతో గో రామానుజక్తి చరణౌ చరణం ప్రపద్యే ீரந்துலுங்கரமுடையான் பாரந்த சொன்ன வடமொழியுள் ஓர் ஒன்றுதானே அமராதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காதிரியின் அன்மறையின் இட்டப்பொருள் ஜம்பும் என்பொருளை சித்தருதொழும் வேதாந்த தேசிகனை மெவ்வார்த்தங்கள் திருப்பாராம் புயமடிய என்பற்றே கீதை ஒழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பக்தியுடன் என் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா நமஹ. பரம சௌலபியனாய பெருமாள் இந்த ஜீவாத்மா மேலே பரிவோடு இருந்து நாகபரியங்க சாரியானவன் கீழே இறங்கி வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் கீதை என்ற அறிவிப்பு கிரியத்தை கொடுத்துருக்கார். அதை சுவாமி தேசிகன் தந்து அந்த கீதா சங்கிரகம் என்ற கிரந்தத்தை நாம் சேவிச்சுருக்கோம். முதல் இந்த 19வது வசனம் இப்போ நம்ம சேவிச்சுருக்கோம். சத்துவவில் உடையினர் கருமம் தான் உகந்தமையும் சத்துவம் உள்ளதுதான் குறிக்கொள் வகை செய்தனவும் சத்துவனர் கிரிசைப்பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பாத்தனுக்கே. பெருமாள் இந்த 18வது அத்தியாயத்தை காய்ச்சிருக்கார். சத்துவீருடைய நற்கருமம் உகந்தவையும் எது உகந்த கருமங்கள் சொன்னார். கர்த்தத்துவத்தை விடணும்னு சாதிச்சார். அகம் என்ற நம் மமதை விட்டு நான் செய்கிறேன் என்ற அந்த மமதை விட்டுடுன்னு சாதிச்சார். நீ செய்கின்ற காரியத்திலே கங்கெடுத்த பலனையும் தியாகம் பண்ணுன்னு சாதிச்சார். இப்படி மூன்று விதமான இந்த தியாகம் சன்னியாசம் சொல்லி விஷயத்த சொன்னார். அது சாத்விகமானது ரஜஸானது தாமச தியாகம் என்னன்னு பெருமாளை சாதிச்சார். அடுத்தது இந்த கர்ம குணங்களை பற்றி மூன்று வகைப்படுத்தின பெருமாள். சாஸ்திரிக கர்மம் ராஜச தாமச கர்மம்னு சொல்லி மூணு விதமா சாதிச்சு சத்துவன பயனும் சரணாகதியும் சொல்லி இப்படிப்பட்டவன் இது எல்லாம் தெரிஞ்சு பண்றவன் வந்து என்னை ஸ்மரிக்கிறான். என்னை ஏன் ஸ்மரிக்கிறான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரப்பா. நான் வந்து மத்தவா மாதிரி இல்லை. எல்லாவற்றிற்கும் நான் ஈஸ்வரன். எல்லா லோகங்களும் உண்டு பண்ணக்கூடிய காப்பாற்றவன் நான் தான். ஒரு விதமான ஹேய குணம் இல்லாதவன். எல்லையில்லாத மேன்மையும் கணக்கில் அடங்காத திருக்கல்யாண குணங்கள் உடையவன். ஞான வள ஐஸ்வர்ய வீதி சக்தி தேஜஸ் என்ற ஆறு குணங்கள். இந்த குணங்களுக்கு மேலும் விரிவடைஞ்சு சௌலபியம் சௌசல்யம் காருண்யம் தயை வாத்சல்யம்னு விரிஞ்சு போறது. இது தெரிஞ்சு போன்னு சொன்னார். என் திருமையை ரொம்ப சௌந்தர்யம்பா. திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதே பாப நிவர்த்தகமாக இருக்குன்னு பெருமாள் சாதிச்சு நான் ஒரு அமிர்த சாகரம்னு சொன்னார். எப்பையும் நான் பிராட்டிய பிரியாதவன் மகாலட்சுமியோடு அகரகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் அண்டபடி இருப்பவன் சொன்னார். என்னுடைய திருமேனியானது ரொம்ப சௌந்தர்யம் செந்தாமரை கண்ணும் வைதிகரே என்னும்படியாக நான் பரம வைதிகமானவன் செந்தாமரை கண்களை உடையவன்பா அப்படின்னு தன்னுடைய கண்களுடைய அழக சொன்னார். இந்த உயிர்களும் உலகமும் என் சொத்து, வேறு யாருக்கும் இது சொந்தமல்லன்னு சொன்னார். எல்லோருக்கும் நானே சுவாமின்னு சாதிச்சு இப்படிப்பட்ட குணங்களை என்னுடைய பக்தன் அதை தியானம் பண்றான்பா. இப்படிப்பட்ட என்னுடைய விஷயங்களை தியானம் பண்றான் அப்படின்னு சொல்லி அது பற்றியிருந்தான் நம்ம உபன்யாசம் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு சேவிக்க வேண்டியது மேற்கொண்டு விஷயத்தை பெருமாள் சாகிறாருங்க. அப்பா தெரிஞ்சுக்கோ, நான் எப்படிப்பட்டவனாகவும் எவ்வளவாகவும் அறிகிறேனோ அப்படிப்பட்ட என்னை பக்தியினாலே உள்ளபடியே அறிகிறான் அந்த ஞானியின் சாட்சியம். என்னை உள்ளபடியே இருந்து அதற்கு பிறகு மேலும் பக்தியினாலே அடைந்து வருகிறான். அதாவது பக்தி என்பது என்ன, பிரீத்தியோடு பெருமாள் நினைத்து தியானம் பண்றதுன்னு சாட்சியாருங்க. என்னை ஆசிரித்தவனாய் கொண்டு, அதாவது என்னிடத்துல பலன் முதலிய ஒரு காரியம் பண்ணும்போது பலன் வருது, அந்த பலத்தையும் என்னிடத்தை சமர்ப்பித்து விட்டு இவன் செய்த எல்லா கர்மங்களும் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவனாய் இருக்கான். அது என்னோட அனுகிரகத்தினாலே அழிவில்லாத குறைவில்லாத, அதாவது நான் குறைவேனா ஒரு பின்னமில்லாத பூர்த்தி அடைய அதை அடைய வேண்டிய பிரயோஜனமாகவும் என்னையே வந்து அடைகிறான் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். நித்திய நைமித்திகம்னு சொல்லாரு. இந்த கர்மங்களை தவிர காமியமான எல்லா கர்மங்களையும் செய்பவர்களும் என்னையே நினைத்துக் கொண்டு, என் பிரீதிக்காகவே நான் செய்விப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த பிரீதியுடன் செய்தாக்க நான் அவர்களிடம் மிகவும் அனுகிரகத்துடன் அந்த கர்மங்களுக்குரிய காமிய பலங்களை தராமல் என்னிடமே நான் அழைத்துக் கொள்கிறேன். அப்படி நான் அவளை கூட்டுக்கும் போது இந்த பரிபூர்ணமான அவ அடைய வேண்டிய பிரயோஜனமாக என்னையே அடைவார்கள். இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன்னு பெருமாள் அங்க சாதிக்கிறார். அடுத்தது என்ன சொன்னா, நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அகங்காரத்தாலே நான் இப்ப உபதேசமான வார்த்தையை நீ வந்து திரஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாக்கா நாசம் அடைஞ்சிருவாப்பா. நீ நான் சொல்றதை கேளுன்னு சாய்கிறேன் பெருமாள். அகங்காரத்தை அடைஞ்சு நான் யுத்தம் செய்ய போறதில்ல சுவாமின்னு நீ எண்ணினாக்கா இது வந்து நிச்சயமா பொய்யாகும். இந்த பிரகிருதியானது உன்னை இந்த யுத்தகலத்தை தள்ளிடும். அதனாலே நான் சொல்றதை செய்யா அப்படின்னு பெருமாள் சாய்கிறார். அஞ்ஞானம் இருக்கு, பெருமாள் சாதிச்சதாலே அவனுக்கு ஓரளவு ஞானம் தெளிஞ்சு வருது. இப்போ எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன், அவனே பகவான், எல்லா பிராணிகளுக்கும் ஹிருதயத்தையும் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தான். சேதனா சேதனங்கள்லாம் அவனே இருக்கான்னு தெரிஞ்சிருந்தான் அர்ஜுனன். திருப்பி பெருமாள் சாய்க்கிற, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாது பராம் சாந்திம் ஸ்நானம் வியாப்திய சரி சாஸ்வதம்னு சொன்னார். என்னன்னா, இந்த பகவானையே எல்லா விதத்திலும் எல்லாவித அபிப்பிராயங்களினாலும் சரணமாக அடை, என்னையே சரணடை. அவனுடைய அனுகிரகத்தினாலே உயர்ந்ததாகிய சாந்தி, இந்த ஜீவனுக்கு ஒரு சாந்தி. அதாவது இந்த சம்சார பந்தத்திலிருந்து சம்சார கட்டு ஓயணும், ஓய்தலையும் அழிவில்லாத இடத்தையும் நாம் அடையப் போகிறோம் அப்படின்னு. அதாவது பெருமாள் எதற்கு வந்து கட்டுண்ண பண்ணி பெருமாள்தான் இருக்கான்னு சொன்னாக்கா, நம்மை போல இந்த சேத்திர வர்க்கங்கள் இந்த லோகத்துல பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கு. நம்முடைய சம்சாரமாகிய இந்த பந்தத்தை அவன் அறுப்பதற்கு அவன் தன்னை கட்டுண்ண பண்ணி கொண்டான். அதான் கண்ணின் திருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்பனில் அப்படின்னு முதலமைச்சர் சாட்சியர் முதல்ல கிருஷ்ணாவதாரத்தை. நம்முடைய சம்சாரம் என்ற கட்டை அமைத்து பாப நிவர்த்தகம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல விதி கொடுத்து அவன் தன்னை சௌலபியசீலனாய் இந்த லோகத்திலேயும் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தன்னை கட்டுப்படுத்தின்றான்பா அப்படின்னு தெளிவா நமக்கு சாதிச்சு கொடுக்கிறான். விதமாக பெருமாள் தன்னை பற்றிய ரகசியங்களை அவனுக்கு அர்ஜுனனுக்கு அற்புதமா சாதிச்சுட்டு வர, இந்த விதமாக உனக்கு என்னால் எல்லா ரகசியமும் ரகசியமான அர்த்தத்தை விட மிகவும் ரகசியமான ஞானமானது சொல்லப்பட்டிருக்குப்பா. இது முழுமையா நன்கு பராமரிசிச்சு எப்படி நீ ஆசைப்படுறியோ நான் சொன்னபடி அப்படியே செய் அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ற பெருமாள் அவன்கிட்ட. எல்லாவற்றையும் விட மிகவும் ரகசியமான மேலான என்னுடைய வார்த்தையை மறுபடியும் கேள் திருப்பி உபதேசம் பண்ணேன்னு சாதிச்சு எனக்கு என் மிருகம் பிரியமா இருக்கப்பா நீனு. அதனாலே உனக்கு இன்னும் சில உபதேசம் பண்ண போறேன்னு பெருமாள் சொல்ற. சர்வம் குக்கியதமம் பூஜகா சுடுமே பரமம் வச்சகா அப்படின்னு சாச்சு. இஷ்டோசுமே திருட இத்தி தத்தோவ பக்ஷியாமி தேஹிதம் அப்படின்னர். அதாவது எல்லாவற்றையும் மிகவும் ரகசியமா இருக்கு, என்னோட மேலான வார்த்தையை நீ கேளுப்பா, நீ எனக்கு ரொம்ப ஹிதமா இருக்க, பிரியமா இருக்க, அதனாலே உனக்கு நான் இன்னும் மேல சொல்ல போறேன்னு சாதிச்சு பெருமாள் சாய்க்கிற. சர்வம் குஹ்யதமம், இப்போது சொல்ல போகிற விஷயம் பற்றி பெருமாள் சாய்க்கிறார். எங்க எல்லா ரகசியத்திலும் உயர்ந்தது அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறார். இப்படி இவ்வளவு நிச்சயமாக சொல்ல அவரால் தான் முடியும், வேற யாரும் அவரை பத்தியும் லோக தர்மத்தை பத்தியும் நமக்கு உபதேசம் பண்ண முடியாது. சாஸ்திரங்கள் வந்து அநேக விதமான வழிகள் சொல்லியிருக்கு, அது யார் யாருக்கு எந்தெந்த வழி ருசிக்கிறதோ அந்தந்த வழியை பின்பற்றி பெருமாள் அடையலாம்னு சொல்றது. அவள் எல்லாத்தையும் குஹ்யம் அப்படின்னு சொல்றா. ஆனா பகவானே நேரு தன் அடைவதற்கு ஒரு வழி உபதேசம் பண்ணும் போது அதுவும் மிகவும் வேண்டியவனாய் தன்னை தவிர புகழ்ந்து எல்லாவடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்னும்படியாக வழிகாட்டுபவராய், வழிகாட்டும் இல்லாதவனாய் அர்ஜுனன் சொல்லும் போது பெருமாள் அவனுக்கு இந்த அற்புத ரகசியத்தை சொல்றார். எல்லாவற்றிலும் மிகுந்த ரகசியமான இந்த வழியை ஏற்கனவே சொல்லியிருக்கும்பா உனக்கு, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கோ. பெருமாள் அவனுடைய பிரீத்தியோட சாய்க்க இதோட லோகத்து ஒரு உயர்ந்த வார்த்தை என்ன சுவாமி இருக்க முடியும் இல்லையா? பேர்பட்ட வார்த்தை பெருமாள் சாய்க்கிறான். நீ எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட வஸ்துப்பா, உனக்கு பரமஹிதமான வழியை சொல்றேன், அதனாலே இது நீ ரொம்ப கேட்டுக்கோன்னு சொல்லி பெருமாள் வந்து ரொம்ப கனிவோடையும் ரொம்ப அவனுடைய பிரியத்தோடையும் இங்க சாய்க்கிற. அவனும் பெருமாளை வந்து பரிபூர்ணமா நம்பி நீதான் துணைப்பா, நீதான் துணை, கதியல் இல்லை நின் அருளல்லதனக்கு நிறைய திருநீருமலை நித்திரத்தோட்டு பதிய வரவேற்றும் தொண்டர் நமக்கு கதிய உன்னை கண்டுகொண்டு தொழிந்தேன் அப்படின்னு சாய்ச்சார். அப்படி இவன் பெருமாளிடத்தே பரம பிரீத்தியோட இருக்கான். என்னிடத்துல பெருமாள் சாய்கிறார், உன் குழப்பத்தெல்லாம் விட, நான் சொல்ல உபதேசம் கேளுப்பான்னு சொல்லி என்னிடத்திலே பக்தியை கொண்டவனாய் என்னிடத்திலே செலுத்தப்பட்ட அந்த மனசை உடையவனாய் இரு, எப்பயுமே என்னையே ஆராதனம் செய்து கொண்டிரு. என்னை ஆராதனம் நீ செய்து கொண்டிருந்தாக்க உனக்கு என்ன ஆகும்னா சமம் உண்டாகும். என்னையே நமஸ்காரம் செய், என்னையே நீ இப்படி நீ எவனொருவன் பல்கிறானோ அவன் என்னையே வந்து அடையப் போகிறான், இதுதான் லோக சத்தியம், உனக்கு பிரதிஜை செய்கிறேன்னு பெருமாள் அவனுக்கு சாய்கிற இடத்துல. மன்மனா மவபக்த மன்மனா பவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்ணி சத்தியந்தே விதிஜானே பிரியோசிமே அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல. இன்னைக்கு முதல்ல சொன்னதுக்குதான் அர்த்தம், என் மேல பக்தி பண்ணு, என்னிட மனசு செலுத்தி, என்னையே திருவாராயணம் பண்ணு, என்னையே ஆராதனம் செய்கின்ற, என்னையே நமஸ்கரி, என்னையே அடைய போகிறாய் அப்படின்னு உனக்கு பிரதிஜை பண்றேன்னு பெருமாள். இப்படி ஒரு தெய்வம் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறது எந்த தெய்வம் பண்ணும் நமக்கு இல்லையா? அப்படி பிரீத்தியோட பெருமாள் அவனிடத்தே இருந்து தன்னை பத்தி திருப்பியும் சாகிறார். அர்ஜுனன் வந்து நினைக்கிறேன், அப்பா பகவான் எனக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டார், இப்ப ஆத்மா உடம்புல பிறப்பு இருப்பு இல்லாதவன் பகவானை போலவேதான் இந்த ஆத்மா இருக்கு. பகவான் நான், அதாவது ஒவ்வொரு ஜீவனையும் பகவானுடைய வேலைக்காரன் தெரிஞ்சுடா, பகவான் தான் நமக்கு எஜமானம் தெரிஞ்சிருந்தான். நம்முடைய முக்கிய உத்தரகத்தியமானது அவனுக்கு கங்கீரம் பண்ணுவது, அவனிட்ட கங்கீரத்தை பண்ணுவது, அவன் திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இருக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த பாலு உடம்புல சிறையில் இருந்து அல்லல் பட்டு இருக்கோம். பகவான் நேரு பார்த்த பிறகு அவனிடம் போவதற்கு துடிக்கிறது. அதற்கு வழி என்ன சுவாமி? கர்மயோகம், பக்தியோகம், ஞானயோகம் எங்கெல்லாம் பெருமாள் சாதிச்சார், உனக்கு எந்த வழி முக்கியமோ அந்த வழியில தொடர்ந்து போன்னு சொன்னார். அரசர் என்ன சொன்னார்ப்பா, இதையும் தெரிஞ்சுக்கோ, இது என்னை ஆராதி, நான் அனாதியானவன், நான் இஷ்ட கைங்கிறத பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படி நான் பண்ணாட்ட பகவானுடைய அந்த திருவுள்ளத்துக்கு ஒரு கோபத்துக்கு ஆளாக பகவான் நிகிரகமாகி வேறு திருவி இடத்துல திண்டாட போறோம், இது என்னுடைய கர்மத்தை கணக்கில்லாதவையா வந்துருக்கு. அதாவது சொன்னார, புனரப்பு மரணம் புனரப்பு சரணம் சொல்லிட்டு வந்துருக்கு, எல்லாமே நான் நீங்க பண்ண எல்லாமே இந்த பூர்வ கர்ம வாசனையினால ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தோம், பெருமிதோறும் இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால அந்த காரியத்தெல்லாம் பண்ணாங்க. பகவான் கிட்ட நாம் சீக்கிரம் ஜெகதியா போனோம் அப்படின்னாக்க அவன் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து கவலை காரணமா இருந்து பெருமாள் அதை யூகி சொல்லி இப்படிப்பட்ட வழிய சொன்னார். சர்வதர்மான் பரித்தேமாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுதா அப்படின்னு. இதான் ரொம்ப கீதையிலேயே இந்த ரெண்டு வரி சொல்றதுதான் கிருஷ்ணாவதாரம் பெருமாள் எடுத்திருக்கான். கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் முதலான எல்லா தர்மங்களையும் மேலே பெருமாள் இந்த 17 அத்தியாயத்தை சொன்ன மாதிரி தியாகம் செய்துவிட்டு, சாத்வீகமான ஒரு தியாகம் செய்துவிட்டு, அவர்களை செய்து கொண்டு அவர்களிடையே கர்த்தத்வம் முதலிய பலன்களையும் விட்டு கொடுத்துட்டு, என் ஒருவரையே ரட்சிப்பவனாக நீ எண்ணி அந்த கர்மங்களாலே ஆராதிக்கப்பட்டு அவைகளிலே பலன் கொடுப்பவனாக அனுசந்தானம் செய்யப்பா, இப்படியான நீ என்னை திருவாராணம் செய்து கொண்டிருக்கிற உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்றது சுருக்கமான அர்த்தம். இந்த சர்வதன்மான் பரித்தத்த மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாதுசகா, கவலைப்படாதேவா நான் மோக்ஷம் கொடுக்கிறேன்னு சாட்சி நான் சொல்லபடி செய்ப்பா. ரொம்ப முக்கியமானது, உயர்ந்த பலமான மோட்சத் தரவிற்கு செய்ய வேண்டியவனை கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் என்ற கர்மங்கள் இருக்கு, உனக்கு அதை முதல்ல செய்ய முடியுமான்னு பாரு. வல்லார் முயல்க வழியிருந்தால் எந்த தொழுகை என்று எல்லா தெரு முறைத்தவன் பின்னடி சேர்ந்தனமே சொன்ன. அதாவது இது மூணையும் செய்ய முடியுமா, உன்னால முடிஞ்சா பாருப்பா அப்படின்னர். நித்தியம் நைமித்திகம்னு செய்யணும், அவசியம் செய்ய வேண்டிய கர்மங்களோடு நீ தீர்மானித்துக் கொண்ட ஒன்றையும் சேர்த்து செய்ய ஆரம்பி. அப்படி செய்யும் போது பெருமாளின் முன்ன அத்தியாயத்தை சாட்சியர், இந்த கர்மமானது பகவான் உத்தரவு, என்னுடைய வேலை, இதை நான் செய்யலே அவனே செய்விக்கிறான், பலனும் அவனுக்கேன்னு பெருமாள் சாட்சியிருக்கார். இப்படிப்பட்ட மூன்று நிலவுகளை கொண்ட சாத்விகமான தியாகம் செய்து சர்வ தர்மான் பரித்தேத்த அப்படின்னு சொல்லும் போது அவர்களை விட்டுவிடுன்னு சொல்லல, நீ மேற்கொண்ட தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டே யாரு செய்து கொண்டே பரித்தெஞ்ச நான் செய்கிறேன் என்ற என் வேலை எனக்கு பலன் என்ற மூன்றையும் விட அதுதான் பரித்தெஞ்சுக்கு அர்த்தம்னு சாத்த பெரிவாங்க. இப்படியாக இந்த சாத்வி தியாகம் பண்ணிக்கொண்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே எல்லா வேலைகளையும் செய்கிறவனாயும் அடைய தகுந்தவனாயும் எல்லா லோகத்திலேயே சகல ஜீவர்களுக்கும் எல்லா க்ஷேமங்களையும் கொடுப்பிறனாயும் என்ன நினைச்சு தோல் கிருஷ்ணன் சாகிறாருங்க. மாம் ஏகம் என் ஒருவனையே என்று பகவான் சொல்றார். இதுல நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தனை உலகத்துல வந்து எத்தனையோ பலங்களுக்கு ஆசைப்படுற ஒரு சாந்தி வேண்டும், ஐஸ்வர்யம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும்னு கேட்கிறோம் இல்லையா. இந்த பலங்களை பெறுவதற்கு சாஸ்திரங்கள பல பல காரியங்கள்லாம் இருக்கு, யஜ்யாகாதிகள்னு சொல்லியிருக்கா. அந்த கோடித பொருளை அவன் செய்வ அனுபவிச்சுட்டு போறான். ஆனா மோட்சம் அப்படின்னும் போது அதுக்கு பெருமாள் இந்த சன்னாரத்தை விதிக்கிறது. இந்த இடத்துல மோட்சத்தை விரும்ப ஒரு காரியம் செய்யும் போது இந்த காரியமானது பகவானுடையது, அதை பகவானே செய்விக்கிறான், அதனால் அவனே சந்தோஷப்படுகிறான். இந்த காரியத்தை செய்து நாம் அடையும் மோட்சம் அதற்கு, இந்த மோட்சத்திற்காக சந்தோஷப்படுபவனும் அவனே அப்படின்னு சொல்றோம். லோகத்தை ஒரு குழந்தைக்கு சுவாமி, இந்த குழந்தை கட்டப்படுறது, தாய் தகப்பன் இருக்கா, அவ இந்த குழந்தை நினைச்சப்படாத பாடுபட்டு இருக்கா, எத்தனையோ பாடு. குழந்தை முடிவு நல்லபடியா சேரும்போது சந்தோஷப்படுவது யார் சுவாமி? தாய் தகப்பன் தானே. குழந்தை ஏதோ அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். இத்தனை கட்டத்துக்கு முடிவிலே நல்லபடி பிழைச்சதே ஒரு பூரிப்பு அந்த பெற்றோருக்கு, அந்த ஜீவன். அப்ப அதை போல இந்த மோசம் அடையும் போது பெருமான் அவள் அடையும் சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இல்லை. ஆகையால பெருமான் சாதிக்கிறார், அப்பா நீ இந்த காரியம் செய்யும் போது இது பகவானுடைய காரியம், இந்த காரியத்தை அந்த கிருஷ்ணனே செய்கிறான், அவரை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு தெய்வம் இல்லைன்னு நினைச்சுக்கோ. இந்த காரியத்தை, இந்த காரியத்தால் மோட்சம் வருவதல்ல, அவன் தன் கருணையாலே நமக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னு நீ நினைக்கணும். நம்மாழ்வார் கதிரையர் 1022 பாசங்கள் திருவாய்மொழி யோக திசையிலே மோட்சத்தை சாட்சாத் கருத்தை திருப்பி ஜீவனார்த்தமாக பெருமாள் நம்மாழ்வார் திருப்பி லோகத்தை கொடுத்தார். அப்போ மோஷத்துல வந்து உனக்கு கொடுக்கிறோம்னா பெருமாளினுடைய கருணை, அதாவது நாம் ஒரு பிரயத்தனம் பண்ணி மோஷம் போறதில்ல, தன்னுடைய காருண்யத்தாலே பெருமாள் நமக்கு அந்த பெருவிட்டு பிரசாதிக்கிறான்னு தெரியணும் நமக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். எங்க இதுக்கு அவன் என்ன பண்ணான், சகல பாபத்தையும் விளக்கிறான், முழுக்க முழுக்க நீ என்னெடுத்து பண்ண காரியம் உனக்கு அந்த காரியத்தை எந்த ஆபத்தும் வராதுப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள் சர்வதர்மான் பரிஜஜ என்று சொன்ன இதுதான் பெருமாளுடைய கடைசி உபதேசம். இதற்கு மேல உபதேசம் வேற இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கர்ம ஸ்லோகத்தை பெருமாள் நமக்கு எல்லாம் கொடுக்கிறான். சர்வதன்மான் பரிஜத்து என்பது பெருமாள் சொன்ன வழி, பக்தியோகம் பண்ணுகிறோம் பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் சொன்ன வழி என்று, பக்தியோகம் பண்ண முடியாமல் மோட்சம் போக வேண்டும் என்ற ஆசை இருக்க, ஒரு ஏக்கம் இருக்க, அவன் என்ன பண்ணுவான், இந்த சரணாகதி என்ற வழியை பின்பற்றி நான் பக்தியோகம் செய்ய முடியாதவன் சுவாமி உன்னிடம் வந்துவிட வேண்டும் என்ற ஆசை மட்டும் என்னிடத்தில் தாங்காமல் இருக்கு. இப்போதே உங்ககிட்ட திருவடியில போய் ஊழ்ந்தனும் சுவாமி என்ன சில பேர் சொல்லுவாரு. நீங்க மனசு இந்த இருப்பு இன்னைக்கே பெருமாள் திருவிழ போய் ஊழ்ந்து இப்படியே நான் போயிடக்கூடாதான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு துடிப்பு. அப்படி பண்ணும்போது என்னுடைய பாபங்களை எல்லாம் மன்னித்து உன்னிடத்தை சீக்கிரம் என்னை அழைத்துக் கொள் என்று கதறினோமானால், கெஞ்சி பெருமாளுக்கு கெஞ்சி கூத்தாடினால், அப்பொழுதே பெருமாள் அவனை அழைச்சுகிறார். அப்பொழுதே பகவான் அவனை தன்னிடம் அழைத்துக் கொண்டு விடுவான். இந்த ஒரு கதவை தான் பெருமாள் எதிர்பார்க்கிறார் அந்த இடத்துல. ஏன்னா பெருமாள் வந்து ரொம்ப மிகுந்த கருணாமூர்த்தி, அவன் தலைக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லா ஆத்மாக்களுமே அவனுக்கு சேகபூதர்கள், தாசபூதர்கள், கல்கரிய ஸ்ரீமான்கள் தான். அவனுக்கு ஒரு கௌஸ்துப ரத்னம் போன்ற அவனுடைய ஹிருதயத்திலே பெருமாள் இந்த ஜீவாத்மாக்களை சூடிக்கொண்டிருக்கான். அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களான அவனை நாம் அவனை விட்டு பிரிந்து இந்த பகுதியிலே பல பிறவர்கள் எடுத்து திண்டாடின்றிருக்கோம். நம்முடைய உண்மையை நாம் அறிய முடியல. இனி நமக்கு புனப்பிறவி வேண்டாம்னு நினைச்சாக்கா நாம் பெருமாளை ஆசிரியிக்க வேண்டும். பகவானே நமக்கு யஜமானன்னு தெரிஞ்சுட்டு அவனிடத்திலே போய் கயங்கல் செய்து அவனை சந்தோஷப்படுத்தி அவனுடைய பாவகர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உடம்பாகிய உடலை சில விட்டு வெட்டிவிட்டு வழிபடுத்தும் வகை செய்திடுவேன் சாச்ச சுவாமி தேசிகன். உடம்பான சிறையை வெட்டிட்டு எல்லையில்லாத துன்பங்களை அனுபவிக்கிறது நிறுத்திட்டு பெருமாட்ட போனோம். ஆனா நம்ம நீங்க என்ன பண்றதோ, நாலு புத்தகத்தை வாசிச்சுட்டு நம்ம ரொம்ப தெரிஞ்சுட்டோம், நான் பெரிய கெட்டிக்காரன், ஞானவான், புத்திமான், என்னை விட புத்திசாலி லோகத்தை இல்லைன்னு நான் வந்து ஆணவப்பட்டு இருக்கோம். இப்படி இது வந்து நம்முடைய ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம், ஒரு இழப்பமான தசை இது. நமக்கு நமக்கே ஒரு பணிவு இல்ல, ஒரு தாசபாவம் இல்ல. இந்த மாதிரி நம்முடைய இழப்பம் தெரிந்து இப்படி செய்கிறோமே என்று ஏங்கி பெருமாள் கிட்ட போக வேண்டும் என்று துடிதுடித்து அவனை கெஞ்சி கேட்டு அழுதால் அவன் என்ன பண்ணுவான், கெஞ்சி கேட்கறது எப்படி சுவாமி தெரிய பாலகனாலி பலதையும் மகள் செய்து கேட்டேன், பெரிய நாளின விளக்க உட தேடையானேன், குறிக்கோளந்திலாமையினால் எந்தையும் பிறந்த இறந்த தொடிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலன் நல்லதோர் அறம் செய்துமிலன். இப்படி பெருமாள் நம்ம ஏறி கதறணும், சுவாமி இத்தனை தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, இப்படி இருந்தேன் சுவாமி, அதனால என்னை நீ சீகரிச்சுக்க வேண்டும் பெருமாள் ஒரு துடி துடிப்போட எப்படி எப்படி பிரிக்கணும், அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலக்கு வன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நானே கவிழ்ந்திருப்பன் அப்படின்னு சாட்சிய நம்ம அழுவன் தொழுவன் அழுது புரன்றா சுவாமி, நானே கவிழ்ந்திருப்பன், என் பக்கத்தால கவிழ்ந்திருப்பேன், என்ன ஒரு அவமானத்தால கவிழ்ந்திருப்பேன், நீதான் லோகத்துக்கு கர்த்தான்னு தெரியாமல் இருக்கேன், எத்தனையோ பிறப்பு பெறுத்தேன், எத்தனையோ பாவங்கள் செய்தேன் சுவாமி, அழுவன் தொழுவன் ஆடிக்காண்பன் பாடி அலற்றுவன், அவன் திருநாமத்தை பாடி அலற்றணும். அது இப்படியே பெருமாட்டை இறங்கி அவன்கிட்ட போனா பெருமாள் என்ன பண்ணுவான், நம்ம இலக்கமான திசையை அவன் பொருட்படுத்தாமல் அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தாங்காத அப்படியே வாரி அணைச்சுப்பானா, நம்ம வாரி அணைத்து நம்ம தூக்கி கொண்டு போய் தன்னிடம் வைத்துக் கொள்வான். இதுதான் அவனுடைய அந்தரங்கமான அபிலாஷை. அவன் திருவுள்ளத்து என்ன இருக்குன்னா, இந்த ஜீவாத்மாவை நான் வாரி எடுத்துட்டு என்னுடைய அந்தமிதா பேரண்டு வீட்டை நான் கொண்டு வச்சு இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கணும் என்று பெருமாள் வந்து இந்த ஸ்லோகத்தை நான் அபிலாஷையை காட்டுற நிறுத்த இந்த தன்னுடைய உபதேசமாக பகவத்கீதை என்ற பெயரோடு பெருமாள் உபதேசம் பண்ணது பகவத்கீதை கீதைன்னு பெயர் பகவான் பகவத்கீதைன்னு பெயர் காரணமாச்சு. இவ்வளவு விஸ்தாரமா கர்மயோகம் பக்தியோகம் எல்லாம் பெருமாள் சொல்லிவிடு கடைசியில ஒரே ஒரு ஸ்லோகத்தை கொண்டு தன்னுடைய ஆசையை பெருமாள் காட்டாருங்க. என்னை சரணாகதி பண்ணுங்கள், நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் யாரும் இதை நம்ப மாட்டாப்பா. அதனால விஸ்தாரமா ஒரு வழியை சொல்லி இதுதான் என்னை அடைவதற்கு வழின்னு சொல்லி முதல்ல கட்டங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் சுலபமான ஒரு ரூட்டு காட்டி விட்டார். நமக்கு ஒரு பயம் வரும், அந்த பயம் இல்லாத நம்மளை போக்கினார். இப்படி நம்மால் செய்ய முடியுமா, சாத்தியம் இல்லையே சுவாமி, ரொம்ப ஏக்கம் வரும் இல்லையா, அந்த ஏக்கத்தை போக்கி சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை தப்பு விக்கிறதுக்கு ஒரு ஒரு சமுதத்தை கலக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதுக்கு நம்ம ஒரு தோணியால் வைகுந்தனன் பதோர் தோணி பெறாது உடல்கின்றன்னு ஆண்டாள் நாச்சியார். அப்படி இவனே அதுக்கு ஒரு ஒரு வழியை காட்டுறான். துடி துடித்து எழுதிட்டு இருக்கும் சம்சார பந்தத்திலே அகப்பட்டு கண்டு அதனாலே பகவான் சொல்லி சரணாகதியாகிற வழி நமக்கு எடுபடும். நாம் சொன்ன வழி இந்த ஜீவாத்மாவுகளை எடுபடும். பெருமான் இந்த கீதை கடைசி தர்ம ஸ்லோகத்தை நமக்கு சரணாகதி மார்க்கமாக நமக்கு இங்க காட்டிருக்க. அவன் காப்பாற்றுவான், அவன் வார்த்தையை ஒரு நம்பிக்கை, ஒரு மகாவிஸ்வாசம், அவன் நின்னைய சரணாக வடைந்தேன் அப்படின்னு. அவனக்கணன் பாதமே சரணாக தந்து வந்தாய், உனக்கோரு கல்மாறு நானொன்றிறன் எனது ஆவியம் புனதே அப்படின்னு அம்மாளர் கதர். நீ பாதமே சரணாக தந்து வந்த உனக்கோரு கல்மாறு நானொன்றிறன் என்ன பிரதிபலன், என்ன பிரதி செய்ய போற, நீ பண்ற இந்த பெரிய உபகார பேருபகாரத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்ப்பா அப்படின்னு ஆழ்வார் பெருமாண்ட கதர். கைமாறு நானொன்றிறன் எனது ஆவியம் புனதே, இந்த ஆவி ஒண்ணுதுப்பா உன் சொத்து, இந்த ஞானம்தான் வரணும்னு பெருமாள் அர்ஜுனிடத்தை ஆசைப்பட்ட இந்த ஸ்லோகம் ரொம்ப ஒளிந்தான ஸ்லோகம். சர்வ தன்மான் பரித்தத்தை மாம் ஏகம் சரணம் பிரஜை அகந்த்வா சர்வாபேவியோ மோக்ஷயிஷ்யாமி மாதிரகாய். இந்த ஸ்லோகமானது அற்புதமான ஸ்லோகம். ஆச்சார இடத்துல அல சகல ஆச்சாரம் உயர்ந்தது, அவ திருவுள்ள உகந்த ஸ்லோகம் இது. அவரிடத்தை அடிபணிந்து தாட்ச பாவத்தோடு அவ ஆச்சாரியால் நம்ம சிஷியன் என்ற அந்த ஆச்சார சிஷ்ய ரஷணத்தோட பரிபூர்ண குணத்தோட நம்ம அவர்கிட்ட அடிபணிந்து கேட்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான அர்த்தங்களை, விஸ்தாரமான அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தின உண்மையான பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி கேட்கும் போது நமக்கு எந்த குறைவும் வராது. பகவான் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கிறான். சூழ்ந்தாண்டி அந்த முடிவில் பெறும் வாழையோ அப்படி என்று பெருமாள் நம்ம சூழ்ந்து இருக்கான். இந்த குழந்தை விளையாடும் போது அங்கமெங்கும் அலைய விட்டு குழந்தை விட்டு பிரியாமல் கண்காணிச்சென்று பெருமாள் நம்ம காத்து ரட்சிக்கிறான். அம்மா என்று கூப்பிடும் போது உடனே ஆறுதல் சொல்லும் ஒரு தாயாய் பெருமாள் இருக்கான். இந்த குழந்தைகளுக்கு பரிவு இருக்கு, பாசம் இருக்கு. இந்த குழந்தை பண்ணும் தோஷங்களையும் ஒரு அசிங்கமான செயல்களையும் பெருமாள் பார்க்கறதில்ல. தோஷ ரகிதன், அவன்கிட்டே தோஷம் கிடையாது. இந்த ஜீவாத்மா பண்ண தோஷத்தையும் அவன் பாக்குறதுல. எப்படி ஒரு தாய் குழந்தை பண்ணும் இந்த சேற்றிதங்களை தப்பு பண்ணாலும் தாய் வாறு அணைச்சு பாரோ, அதே போல பகவான் நம்மிடத்தே தோஷம் பாராட்டாமல் நம்முடைய சிறுமை பார்க்காமல் நம்முடைய பெருமையும் பார்க்காமல் நம்ம ஏற்றுக்கொள்கிறான் சுவாமி. அவனுடைய குழந்தையாக நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான மனதை எடுக்க வேண்டிய பெருமாளுடைய குழந்தைகள் நாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவன் எப்பயுமே நம்ம துணிந்து நடப்பான்னு அந்த மகாவிசுவாசம் இருக்க வேண்டும். எது வந்தாலும் வரட்டும் சுவாமி, பெருமாள் இருக்கான் பாத்துக்கலாம் சுவாமின்னு சொல்றான் பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான் எப்படின்னு. பெருமாள் ஜெயிக்க வச்சிருவார். அப்படி பெரிய நம்பிக்கை இதுதான் மகாவிசுவாசம்னு சொன்னான் நம்ம இப்ப சம்பிரதாயத்துல. அடாதே கவலைப்படாதேன்னு பெருமாள் சொல்றார். பிறகு நமக்கு என்ன சுவாமி பயம் வரப்போறதுன்னா ஒன்னும் வராது. இதுதான் கீதை முழுக்க கூட விட்டுடலாம். ஆனா இந்த தரம ஸ்லோகம் இருக்கு, இதை விட முடியாது. இது ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு, அதுதான் நமக்கு துணை. இந்த தாத்பரியமானது மனசுல விளங்க வேண்டும். ஏன்னா வேற யார் நமக்கு துணை சுவாமி? ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறகுடயம், அவன் ஆழ்றா சுவாமி. நம்ம ஆழியான் சக்கரத்தங்கள் தான் லோகத்தை ஆண்டுகின்றான். அவன் இருக்கும் போது வேற யாரால் நமக்கு ஒரு குறை கொடுத்துட முடியும்? அவன் நிறைவடமாக இருக்கும் போது நமக்கு வேறொருவராலே குறை என்ற ஒரு வஸ்துவை நமக்கு கொடுக்க முடியாதேன்னு சொன்ன ஆழ்வார். ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறவுடயம், அப்படி சொன்னார். அப்படி இருக்கும் போது நமக்கு சகல வஸ்துவையும் சகல புருஷார்த்தத்தையும் நமக்கு அனுகிரகமாய் கொள்கிற இந்த பரம காருணிக காருண்யமான அந்த பெரிய தலைவி என்ற அந்த அமிர்த சாகர ஆகிய இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கும் போது நமக்கா நிகழும் ஆணிகாத்த இப்படி நான் புதுதியில ஒரு வீரனடை போட்டு போல எனக்கு நிகர் நான்தான்பா, வேறு யாரும் இல்லை. ஏன்னு கேட்டா நான் மாறுதட்டுவேன், என் கிருஷ்ணனை கைவிட மாட்டான். மாம் ஏகம் சரணம் பிரஜை அகந்த்வா சர்வபாபேவியோ மோக்ஷே சாமி அப்படின்னு சொல்லி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டான் எனக்கு அப்படின்னு. என் எப்படி தெரியும்னா, இந்த சுகத்துக்கு நம்ம ஆச்சாரத்துல போய் நம்ம அர்த்தம் அபியாசம் பண்ணும் போது நமக்கு மனசுலே விளங்கும். இத புஸ்தத்தை பார்த்து படிக்கிற விஷயம் இல்லை, இது அரிய பக்குஷமான பகவத்கீதை. இது இப்படியாக ஆச்சாரத்தை நாம் போய் கேட்க வேண்டும். அதுதான் இந்த சொல்ற பெருமாள் அப்படி வா. இந்த யுத்த காலத்துல கலைஞர் அர்ஜுனுக்கு எல்லாம் தெரிந்தவனாயும் அவனுக்கு பரிவுடன் சாரத கைங்கரியத்தில் அமர்ந்த பகவான் மிகுந்த கருணையோட ஒருவித சந்தேகத்துக்கும் இடமில்லாதபடி இந்த ஆத்மாவை பற்றியும் தன்னை பற்றியும் தன்னை அழகிற்குண்டான உபாயங்களை பற்றியும் தள்ள தெளிவாக பரிபூர்ணமாக பெருமாள் உபதேசம் பண்ற. அவனும் எல்லாத்தையும் கேட்டு கவனமாக கேட்டிருக்கான், மனசுல இருத்தி கொண்டான். இனிமேல் புதிதாக சொல்ல வேண்டியதற்கு ஒண்ணும் இல்லை பெருமாள். இந்த உபதேசத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த உபதேசத்தை பரம்பரையாக எப்படி வளர்க்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் சொல்லி குருச்சேத்திரத்துக்கு வந்து தேர்தலே உட்கார்ந்து விட்டு அர்ஜுனன் இருக்கான்னு சொல்லி இது முடிக்கிறார். இன்னும் மேற்கொண்ட சில விஷயங்கள் இந்த பதினெட்டாத்தியாயத்தை இருக்கு, இது அடுத்த உன்னாசிய கேட்கலாம். அடியன் கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா.